ஏலேலங் கிளியே என்னை தாளாட்டுமிசையே, உன்ன பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே. தாலாட்டுமிசையே உன்னை பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே. தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்ன பாராட்ட நீ இல்லையே, அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. ஏலேலங்கிலேயே என்னை தாலாட்டும் இசையே உன்னை பாடாத நாளில் அம்மா பாடாத நாளில்லை. சோலை குயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும், புது பாடல் கேட்டு வரும், ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லி தரும், வாசல் வரும். ஏலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாராத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாராத நாளில்லையே. வெற்றி முத்தை அள்ளட்டுமா, ஒத்தையடி பாத இது சேரும் வரும் நாள, ஒத்தையடி பாத இது சேரும் வரும் நாள. எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும், எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும். ஏலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாராத நாளில்லையே, அடி கண்ணம்மா கேட்டு என்ன பாராட்ட நீ இல்லையே, அடி கண்ணம்.